அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா, அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா, சிந்தையில் வைத்த அண்ணனும் தான் பந்தரில் நிற்க கூடாதா, அண்ணனும் அங்கே வந்து நின்று அட்சதை போடக்கூடாதா, அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. யாருக்கென்ன தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை, தங்கச்சிக்கு தான் தெரியும் அண்ணனின் வேதனை, சொந்தங்கள் எல்லாம் போயாச்சு சொப்பனம் போலே ஆயாச்சு, பந்தங்கள் எல்லாம் என்னாச்சு பட்டது போதும் என்றாச்சு, மங்களவாத்தியங்கள் வண்ணக்கிளி வாடுமோ, அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. நேசம் வச்ச பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி, நீரை விட்டு அழிச்சாலும் நீங்குமா தலைவிதி, என் விதி இப்போ என்னோடு யாரிடம் சொல்ல என் பாடு, கற்பனை செய்து கண்ணோடு கட்டியதெல்லாம் மண் வீடு, ஊருக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை, வாழ்க்கை எனும் பாடத்தை தான் சரிவர படிக்கவில்லை, ஊருக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை, வாழ்க்கை எனும் பாடத்தை தான் சரிவர படிக்கவில்லை, நேரம் ஒன்று உண்டாகும் எல்லாம் அன்று நன்றாகும், ஒன்னாகத்தான் நாம் இருக்க பின்னால் ஒரு நாள் வரும், அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா, சிந்தையில் வைத்த அண்ணனும் தான் பந்தலில் நிற்க கூடாத, அண்ணனும் அங்கே வந்து நின்று அட்சதை போடக்கூடாதா, அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு